ఘోరాస్తే పాస్తే నక్షత్రాణి రూపం అశ్విన వ్యాప్తం ఇష్టం మరిగాన అహం మరిగాన సర్వం మరిగాన శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిదాశ్రీవేది వేదాంతాచార్యవర్యో మేధమిదత్తాంతాది పశిమిత కలి దోషాం రాజ్యభోగానువంతాం సమజ గుణజాతాం సమ్యగాచారయుక్తాం శ్రీజగది బహుమాన్యాం శయతిం వెంకటాద్రౌ శ్రీయం ఉపజిత నిత్యం శ్రీనివాసత్వమేవం కణ్ణన్ అరిగణయమకృత్కాక్షం వెస్పు கழிவினை இருவினையும் கடியும் வெறுப்பு எண்ணுமது வீடன்ன திகழும் வெறுப்பு எழுந்த வெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு புண்ணியத்தின் புகழினப் புகழும் வெறுப்பு பொன்னுலகில் போகவதாம் உணக்கும் வெறுப்பு பின்னலகில் மன்னவரும் விழும்பும் வெறுப்பு வேங்கட வெப்பன விளங்கும் வெறுப்பு தயா சதகத்தில் சுவாமி தேசியம் தெய்வீடைய பெருமை வெங்கடேசனுடைய பத்னியாக உலோகம் பண்ணி பேசினவர 39 40வது ஸ்லோகம் ஸ்ரீகதிகளிமிகாம்யாம் தேவி சம்மன்யலேஜா சகலிரூதசிந்தௌ சந்நிகரிலே வசந்த்யாம் சாயுத முகதிஷ்டா பீதிகா பித்பிபாசாம் திருமாவளி ஜெயை திரும்பும்போது வேற எங்க போகலாம் திருமாவளி தயை அந்த தயை பிடிக்கின்ற இடம் சீனிவாசன் சீனிவாசன் விஷ்ணுவுடைய ரட்சாவதாரம் விஷ்ணுடைய அவதாரம் பத்தி அதை விட்டுட்டு வேற எங்கேயா போறது என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது 18 புராணங்கள்ல சாஸ்திரிக புராணங்கள் காகித புராணங்கள் தாமச புராணங்கள்னு 3-6 18 அது பிரம்மா சாத்தியமான கல்பங்கள்ல பிரம்மாத வேளாவர்கள் அப்ப எழுதினா சாத்தியமான வாஸ்தவமான தத்துவத்தை எழுதியிருப்பார் கொஞ்சம் சிருஷ்டி பண்ண போது காரிய நிலை எழுதும்போது ராஜசம் அப்ப சில 6 புராணங்கள் அப்புறம் சூரியன் எழுதும் போது தாமத புராணங்கள் சிவங்கராக தூங்கலிச்சு அந்த மாசம் எழுதி தோணுதோ அக்னிதான் வசத்தி சிவன்தான் வசத்தி சில புராணங்கள் லிங்கன்தான் வசதி ஆனா சாத்திய புராணத்தை தான் நம்ம எடுத்துக்கணும்னு சாத்திரேட்டது கல்பேஷு மகாத்மம் அதிகம் ஹரேஹே சாத்தியமான கிரமங்கள புராணம் போது ஹரியுடைய மகாத்மத்தை எழுதியிருப்பார் அதனால தேஷ்வேவ யோக சம்சித்தி பராங்கதி அந்த புராணங்களை மட்டும் தெரிந்த தத்துவத்தை தெரிஞ்சு பகவதால் பக்தர்லாம் மோட்சம் போறா விளம்பமே இல்லாத மோட்சம் போறார் பகவான் லீலை நிறைய வச்சிருக்கவான் எல்லாரையும் போட்டு கர்ம வேலையினால கட்டுறதுக்கு மூலியம் அது சேர்ந்து பலம்லாம் தருவோம் பகவானுக்கு நம்ம பண்ற பாவம் எனக்கு தெரியுது தண்டனை உள்ளமான வரும் அதுதான் பிராட்டிகள்லாம் இருக்காங்க ஸ்ரீதேவின்னு பெரிய பிராட்டி பூமி தேவி நீலாதேவி இவரெல்லாம் சிபாசி பண்ண போது கொஞ்சம் இறங்கி வராங்க அதெல்லாம் முடியாதுன்னு ஒரு கோபம் தருகிறவங்க தயாதேவி இருந்தார் தயாதேவி இன்னும் சிபாசி பண்றா அதெல்லாம் முக்கியமானது எல்லாருக்காட்டிலும் நம்ம எப்படி கருமாக்கள் நம்ம ஜீவன்லாம் கட்டி போட்டுருக்கோம் அதுவும் லீலை கொண்டாடுறது தேவதேவன் அவன் தேவதைகள்லாம் தேவதா சார்வம் அவன் தேவதேவஸ்தே பை துவதிஹீனா சீனிவாசனான கிரமத்தை சொல்லி யுவத சிந்தௌ அந்த தேவதேவனுக்கான தயாதேவனுடைய அன்புக்கு பிரித்து கட்டுப்பட்டவன் தேவதேவன் யார் தேவராயனிற்கும் தேவரில் தேவதா எல்லா தேவதைகள் இருந்தும் நான் தான் தேவதேவன்தான் 39 தேவதைகள் 39 ரமகர்கள் அதுல வசத்தியா இருக்க பிரம்ம விஷ்ணு பகவான் மோனா பிரிச்சார் பிரம்மா வசித்திச்சு அது உள்ள அவர் உள்ள புகுந்து அவர் காலத்தில் தான் செய்யறார் பிரம்மாவுக்கு அந்தரியாமியாக மூர்த்தியில அப்புறம் பழைய காலத்து சம்மாரமான மூலியம் ருத்ரன் உள் புகுந்து ருத்ரன் தெரியாம வேலை செய்யறார். மற்றபோது காப்பாற்றவர்தான் விஷ்ணு, விஷ்ணு தந்திரியாமன் அவரே தான், அவருக்கு தந்திரியாமன் சொல்லக்கூடாது. அதாவது மூவராய் நிற்கும் முதுகுணர்ப்பு தேவதைகளுடைய வசத்தை பிரம்ம விஷ்ணுகள் அந்த யாவராய் நிற்கின்றதெல்லாம் அஜே பிரம்மா தேவதை ருத்ரன் தேவதைன்னு எல்லாம் பெருமாள் தான். ஊர்துகதிக்கு அனுப்பது பெருமாள், அவளே ஒரு காலத்தில் ஊர்துகதி கொண்டு சொல்வார். யாவராய் நிற்கின்றதெல்லாம் எல்லாம் நிற்கிறது சத்து வருது ஆனா பெருமாள் தான், அவன் தான் தேவதேவன், அவன் நெடுமான்னு பேர். அதனால ஊர்துவ போன்ற இடம் அதை காமிக்கிறதுக்காக நிற்கின்றதெல்லாம் பயிர் ஊர்துவா வளர்க்கறதுனா நீங்க பெருமாளை பார்க்கணும். நெருகின்ற நெடுமான என்பதோடு கற்கின்றதெல்லாம் அவன் தேவதேவன், அவளை பாத்திரிச்சு போதுமானவன் தேவாதேவி. அப்படி பெருமாளுக்கா அந்தரியாக இருந்தா கூட பகவானுடைய சக்தி இல்லைன்னு யாரும் வேலை செய்ய முடியாது. கீதையில் ஒவ்வொருத்தரா சொல்றாரு, ஒவ்வொரு சக்தியில பகவான் உள்ள போறான். ராமஹா சஸ்தகுதாமகம் வேதானாம் காம வேதோஸ்மி தென்னிந்து வசந்து தேஜஸ் இருந்தோ பகவானுடைய தேஜஸ் அதிகம் போகிறது. அவதாரங்களுக்குள்ள வில்லேந்து அவர் அவதாரம் பண்ணாவா எந்த அவதாரம் கிடையாது, யாருக்காவது ஒரு ஆவேசம் இருக்கும். பரசுராமருக்கு ஒரு வில்லு, அவருக்கு ஒரு வில்லு, கோடாலி, ராமனுக்கு வில்லே இருக்கு, சாரணம் இல்லாண்டாவன், இப்படி கலப்பை பலராமனுக்கு ஒவ்வொரு ராயம் உள்ளது. அப்போ ஆயுதம் தான் இவர்களுக்குள்ள எல்லாருக்கும் ஆயுதம் இருக்கு. வசதி யாருன்னா கீதையில ராமஹா சஸ்திரபுதாவகம், ராமன் தான் வில்லாளி, ஆயுதம் இல்ல உயர்ந்த ஆயுத தேஜத்தை அதிகமாக படைத்தவன், அப்ப வில்லாடி ராமன் சொல்லி. அது மாதிரி அச்சையின் சீனிவாசம் உயர்ந்தவன், அவன் அறியாத எங்க போறாங்க நீங்க கதவத் பாசிதா போல சொல்லி வேற யாரும் அந்த பாசத்தை அழுத்த விட முடியாது. அவன் அவனுக்கு தெரிஞ்சால் யாருக்கு போக முடியும், போக முடியாது. பாக்கியம் இல்லாதவன் தேவதான போவான், இத்தனை தேவதையை சேர்க்கிறான்னா பாக்கியம் இல்லாத வாழ், எத்தியந்தர் இல்லாத போது பெருமாளுக்கு தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது. எப்படி போறேன்னு கங்காத்து கிட்டே இருக்காங்க, எங்க பக்கத்திலே ஓடுறது, ஜாகத்தார சீதாமான கலைப்ப போகும் புண்ணியத்தை தரும். கங்கை கங்கை யோக புரியாது வாயாது, எங்க தூரம் இருந்தாலும் கங்கைன்னு சொன்னாலே போதுவேன். அப்படி என்ன பண்றான், அவன் நல்ல வெயில் காலம், தூரம் காணல் நீர் பார்த்துக்கோ, நீங்க வெயில் காலம் பார்த்தா தெரியும், ரோட்ல தூரத்தை பார்த்தா ஜலம் ஓடுற மாதிரி இருக்கும். காணல் நீர் தெரியும் கங்கைக்கு பக்கத்துல விட்டுருவாரு, என்ன பண்ண காரண நீர் தேடி ஓடுறாரு, நல்ல ஜலம் இருக்கா பார்த்து போயிட்டு இருக்கா காரண நீர் தேடி. அதே மாதிரி இதர தேவதைகள் எல்லாம் போறது கண்டி இருக்கும் போது சர்வாந்தரியாமிகள் பெருமாள் விட்டுறான், சர்வ பாபகாரம் கண்டிக்கு எவ்வளவு பண்ணி கொண்டு விடும், பாபத்தை போக்கும் சீதாமான் செல்வன்னு பாபத்தெல்லாம் போக்கும். அந்த தீர்த்தத்துக்கு இனிமை உண்டு மாதுரியம், சில்லு இருக்கக்கூடிய சீதளம் உண்டு சைத்தியம், சுத்தமாக இதெல்லாம் உண்டு. அப்படி பாவனத்தும் புண்ணியம் பார்த்தாலே காம்பீரம், அப்படி கங்கைக்கு பார்த்தா கம்பீரமா இருக்கு. இப்படிப்பட்ட விட்டுட்டு காணல் நீர்ந்த போறான், கங்கை பக்கத்தை விட்டான், அது நகத்தீரம் தெரியுது, வெயில் நாளில் பார்த்தா நேரம் காணல் நீர் ரோட்டை தெரியுது, ஓடி போறான். அதே மாதிரிதான் பகவான் விஷ்ணு விட்டுட்டு சீனிவாசன் விட்டு வெளியில் போன அதே மாதிரிதான். சோதா வேகாம் பத்தினி காமஜா அமஜீவ ஜாதா சகே சகே பிரணயவானி சகுந்தரையோட பிரேமமா இருந்தான், அது விட்டுதான். அப்புறம் போய் கடமை போய் காலையே காலையே அவளையே ஞாபகமா இருக்கானே, அவளை மாதிரி படம் எழுதுறான், சகுந்தர மாதிரி படம் எழுத அனுப்பிக்கிட்டான், நேரம் இருக்கும் போது விட்டுட்டான். சோதாவேகம் பத்தி எப்படி இருக்குன்னா அவனே சொல்றான், அதே மாதிரி இந்த சோகத்தை வர மாதிரியே இந்த சித்தத்தை வச்சு நான் ஆனந்தப்படுறேன், சிறந்த நேரம் இல்லையே, எப்படி காண நீரை பார்த்து அப்புறம் ஜலந்து போவானோ நேர சிறந்தையை விட்டு காண நீரை அந்த படத்தை வச்சு துக்கப்படுறேன், பிரிவிய பிரிவை வருத்தப்படுறேன் சொல்றேன். அதே மாதிரி தேசிய சொல்றேன், தயாநாதனுடைய சீனிவாசம் விட்டுட்டு வேற தேவதைக்கு போனாங்க, ஜெகதி கதி மிகான் ஞான் தேவி தேவனுடைய பத்னி தேவி அவன். இந்த ஜெகத்துல இது பெருமாளுக்கு தயாநாதனை விட்டுட்டு பகுபதி பாக்கியம் இல்லாதவர் தான் வேற தேவதைக்கு போவான், எப்படி இருக்குன்னா விபுதசன் விபுதசன் சொன்னா கங்கை, கங்கை பக்கத்துல இருந்து அதை விட்டான். சமயத்து மிருகதிஷ்டா காலங்கிய தேர் ஓடுறானே ஜாகத்தை அறக்கிறான்ட்டு அதே மாதிரிதான் சொல்ல சொல்ற. எச்சப்பதாவே சததம் பிரதீதையே இமாப்பியா, பகவானுடைய ஒரு கடாட்சத்தனை தான் ஜனங்கள்லாம் கடத்தேறே. பராவித்யானாத்து திரோஹிதம் சதாசிய பந்தவிபர் எயவோனு ஸ்ரீவாசி பிரம்மசூத்திரம். பெருமாளுடைய அவனையே தியானம் பண்ணி பத்யோகம்லாம் பண்ணி உபாசம் பண்ணா அவன் பலங்கள்லாம் தரும். சுபாதம் இல்லாத நேர வரமாட்டான். திரோஹித சக்தி எல்லாம் மறைச்சுட்டு இருக்கான். அதனால நம்ம பந்தம் கட்டுறது ஏன மரத்தை கட்டுறதுனாலும் மோட்சம் போனாலும் அவனுடைய கிருபியா போயிடும் சொல்லக்கூடிய மிருகதஷ்டி மாதிரிதான் அப்படின்ற ஸ்லோகத்துல காலம் மீது உதாரணம் காட்டினார். அதாவது மன்யதேஜா விட்டுட்டு போறது கால நீரை விட்டு இதர தேவதி போன மாதிரி அப்படின்னு சொல்லப்படி 41வது ஸ்லோகம். பாக்கியசாலிகள் தான் அவர் போன மாதிரி பாக்கியசாலிகள் இழந்தவன் சொன்னார் போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தில் பாக்கியசாலியை தான் ஆசைப்பார். பாக்கியம் தானே பெருமாள் தோணும். எத்தனையோ ஜென்மம் சந்திரபக்தனா இருந்து, எத்தனையோ ஜென்மம் அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய பக்தனா இருந்து, எத்தனையோ ஜென்மங்கள் அப்படி படிப்படியா வந்தா விஷ்ணு பக்தி கிருஷ்ணன் பக்தி வருமா அவ்வளவு சீக்கிரம் வராது. பாக்கியசாலியா அது வரும். அத்தியாச்சாரியம் அதிகம் காலேஸ்வாங்கி அச்சிந்தராணி பத்மகாந்தம் பணிகிதவதீன்யசாத்தியே. பாக்கியசாலிகளுக்காக பெருமாள் சரணம் அடைவார். பெருமாள் தங்கள் ஒருத்தரான பயந்தின் முதல்ல பிராட்டி சரணம் அடைகிறார். அதுக்கு பின்ன 100 பிராட்டியான தயையே ஒன்னு சரணம் அடைகிறார் பாக்கியசாலிகள். ஆக்யாம் கியாதி எவ்வளவு புண்ணியம் பண்றான், பெரிய ராஜாவாரம் சக்கரவர்த்தி ஆகலாம் தனவானாராம் ஆதிசாரியம் வந்துடுது புகழ் வருது. இவன் சொல்றதை எல்லாரும் கேட்கறான். ஆக்யாம் கியாதின் தனம் நல்ல பணக்காரனாதான், எவ்வளோ வேலைக்காரர்கள் ஏவல் தேவை செய்த காத்தன் இருக்கா ஆதிராஜ்யம் கூட வந்துருச்சு. அப்படி பிரம்மாவா இருந்தா கூட பெருமாள் தான் ஒண்ணு நிற்காது. பத்மாகாந்தம் பழகிதவதி பிராட்டியுடைய லட்சுமிநாதனான அவனை விட்டா வேற கெடி கிடையாது. காப்பாத்தணும்னா அவங்ககிட்டலாம் தான் தனவாக ராஜாவாக்கான எத்தனை நிற்கும். பெருநாகனாயோட உலகுடாண்டவர் அது ஒரு காலத்துல ஏகரக்கரா பெற்ற லோகம் கூட அத்த லோகாதிபதி மறு மாதிரி இருந்தாங்கன்னா பிச்சையில் கூறுவர். பாக்கியம் வந்து அவர் திசை ஒன்று பிச்சை எதிரியலாக விரட்டப்பட்டு பிச்சையில் திசை ஒரு மொழியும் அதெல்லாம் பெருமாட்டை திருவிழா நிறைக்கும். நகி பாலன சாமர்த்தியம் திசையே சர்வேஸ்வரன் சரின்னு பிரமாணம். கா ரட்சிக்கிறதுன்றது பெருமாள் நினைக்காதான் யாராலே முடியாது. லட்சத்தம் வருதே பெருமாளோடு யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா எல்லாம் அவனுடைய லீலைகள். மகர்ஷிகார் ஸ்ரீபாஷன் ஆரம்பி போதே மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜென்மஸ்தே அதிலீலே லக சர்வலோகத்தையும் உண்டாக்குறது சிருஷ்டி காப்பாற்றுறது. அதே மாதிரி சம்மார காலத்துல பிரயத்தை உண்டாக்கி எல்லா தேவத்தையும் பிரயத்தை அமைக்கிறதெல்லாம் பெருமாளுடைய லீலைன்றது. சித்தி காலத்துல மறுபடியும் ஜீவனை எந்தெந்த கர்மாக ஆரம்பம் பண்ணி அது சித்தி பண்றதுக்கு பிரம்மா உண்டாக்கி தன்னுடைய நாதி கமலம் சொற்புள்ளது தாமரை பிரம்மா உண்டாக்கினார் வேதத்தை கொடுத்த இப்படிதான் சித்தி பண்ணு சொல்லி அவர் உபதேசம் பண்றார். அந்தரியா வந்து அவரே பண்றார் கூட இருந்து ஒத்தாசை பண்ணி நாத்தியான உற்பத்தியமான ராமாயணத்துல யுத்தகாண்டம் பற்றி சீரிய ஏற்றுக்கலாமா வேண்டாமா அந்த சமயத்துல பிரம்மா வந்து எந்த லோகத்துக்கு வர போதே நிலையில ராம அவதாரம் முடிஞ்சு போச்சு இன்னும் மகிமை தெரியாது மனுஷ அவதாரம் மாதிரி தெரிஞ்சே போய்கிறேன். முதல்ல நாபியில தாமரை எண்ணம் உண்டாக்கினேன் உண்டாக்கி சிஷ்டி பண்ண சொன்னேன் ஞாபகப்படுத்துற பிரம்மா மகா அதேவா தர்மே தேவத்வா ஆத்மானம் தேவதேவா தேவதேவன் ஏற்கனவே சொன்ன பகவான் தேவதேவன் தான் தேவன். மகாதேவன் பட்டம் பெற்றான் சொந்தன் சர்வஜியன் மகாதேவன் இதெல்லாம் பெருமாளுடைய குணங்கள்லாம் போட்டு தம் பிள்ளையான பெருமாளுக்கு பட்டம் கொடுத்தது. ஏற்கனவே இந்த மகாதேவன் ருத்ரன் சர்வமேதம்னு ஒரு யாகம் பண்ணான். மகாபாரத வாழ்ந்த கதை சர்வமேதம்னா ஆகுதி பண்ணும்போது திவ்யங்களை அன்னம் ஆஜ்யம் இப்படி எத்தனை திவ்யங்களால் ஆகுதி பண்றோம், தன்னையே ஆகுதி பண்ணிக்கிது அப்படி பண்ணா ருத்ரன். அது சர்வமேதம். அஸ்வமேதம்னா குதிரை ஆகுதி பண்றது, புருஷமேதம்னா புருஷனை பண்றது. தன் அதே மாதிரி தன்னையே சர்வமேதம்ல ஹோமம் பண்ணி தன்னையே அக்னிக்கு அக்னி மூலமாக பகவானுக்கு அர்ப்பணிச்ச வேண்டியது. அதனால என்ன அவன் தேவதேவன்னு பட்டம் பெற்றான். அந்த யாகம் பண்ணத்தாரு பெருமாள் ஆராதனம் பண்ணி யஜ்ஞரூபியான பகவான். யஜ்ஞனாலே பகவான் தான், யஜ்ஞாவே விஷ்ணு. அந்த யஜ்ஞரூபியான பகவான் ஆராதனம் பண்ணான் ருத்ரன். சர்வமேதே ஹுத்வா ஆத்மாத்மானம் அப்படி தேவதேவோ பருவோம். இந்திரன் திரோகாதிபதி உத்ராசனாரு அவனுக்கு மகேந்திரங்கு ஏற்கனவே புண்ணியம் பண்ணத்தாரு இந்திரன். ஆனால் உத்ராசனம் பண்ணத்தாரு மகேந்திரன் பட்டம் பண்றான். இந்திரம் மகேந்திரம் உள்ள வேதங்கள் அவர் பட்டங்கள் போயிட்டு அதனாலே ராஜ்யா முக்கியாதி நல்ல புகைப்படுத்துறான். நல்ல ராஜ்ய பட்டா அப்படி வருது. வேலைக்காரெல்லாம் இருக்கா, அதுக்கான ஸ்திரீகள் பத்திகள்லாம் இருக்கா, பத்மினி ஜாதிகள் ஸ்திரீகள் எட்டு பேரு சொல்றது. அது பத்மினி ஜாதிக்கும் பத்மினின்னு ஒரு ஜாதி அந்த லட்சணம் உள்ளவாள் ரொம்ப உயர்ந்தவர். அப்படிப்பட்ட பத்மினி ஜாதி பல உண்டாக்குறான். என்ன பிரயோஜனம் பகவானுடைய திருப்பதி இருந்தாலும் நிலைக்கிறதுதான். பிரம்மாவை எப்ப பிரம்மா வாழ்றாரு சிவகோடி சகஸ்ராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூ யுகம் கோடி யுகம் ஆயிரம் கோடி யுகம் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி விஷ்ணு குறிச்சு பெருமாள் சந்தோஷப்பட்டு இவனுக்கு பிரம்மப்பட்டம் தர பவிஷ்ய சிதராயமாக இப்ப தபஸ் பண்ணுகிறார் ஹனுமான். அவர் வர வர காலங்கள் அவர் தான் பிரம்மா. அதனால அவன் தான் தேவதேவன். எல்லாரும் தேவன் ஆயிடுவாரா திருமாலில சொல்ற பெண்ணுலாம் சதையினானம் தேவனம் உன்னை காண்பான் காண்பதற்காக எண்ணிலா ஓடி ஓடி தவம் செய்தார் வெள்ளியை நிற்ப ஓடி ஓடி கோடி சகசிரான்னு சொல்ல முடியும். எவ்வளவு தபஸ் பண்ணார் பெருமாளை பிரத்யமாக ஆகணும். பெண்ணுலாம் சடையினாம் சொத்துன்னு எவ்வளவு தபஸ் பண்றான், எவ்வளவு நான் தபஸ் பண்றான் பெருமாளை பிரத்யம் பண்றதுக்கு. வைஷ்ணவான் யதாசம் முகூர்ந்து முடிக்கிறார் நிமனகானாம் யதா பாகவதில் ஓர நதிகளுக்குள்ளாம் கங்கை வசத்தி வைஷ்ணவர்களுக்குள்ள பாகவதம் முடிகிறது. ருத்ரன் தான் பிரதம வைஷ்ணவன் அவரோட பக்தன், மற்றவர்கள் அப்புறம் தான். பெண்ணுலாம் சடையினாம் கங்கை தல தரிச்சிருந்தான், அங்கேயே தள்ளியே சென்றான். அப்புறம் கங்கையை ஓடுறான். அப்ப அங்கேயே எனக்கு உடறது வரா கங்கை சடையிலேயே சுத்தி சுத்தி வரா. பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் காண்பதற்காக எவ்வளவு தபஸ் பண்றான். நம்ம எல்லாம் எந்த மூலம் யூழி ஓடி மிக ஓடி சகஸ்திராமை பெருமருந்தாக தபஸ் பண்றாரு ஆழ்வார் சொல்றார். எண்ணிலா ஓடி ஓடி தவம் செய்தார் வழியை நிற்ப வெண்ணுரார் செய்தார் வெண்ணுரார் வியப்ப. அப்போ பெருமாள் கண்ணா உன்னை என்றோ கலைகன் கருமாறி கலைகனை பெருமாளே உன்னை தவிர யார் இந்த பாதத்தை நீக்குவார்கள் கேட்க சொன்னார். பகவத்பதம் பிரபந்தருக்கு அந்த தரையெல்லாம் நீக்கிறாங்க. இதை பார்த்து இவ்வளவு வலிமையா பிரபத்திக்கு ஆச்சரியப்பட யாரு ருத்ரன் மாதிரி எல்லாம் நம்ம எவ்வளவு தபஸ் பண்றோம் பிரபந்தனுக்கு உடனே சரணாய் பண்ண உடனே பகவான் அந்த கடைகளை கர்மாக்களை தான் அந்த கைதிகளை அறுக்கிறானே. பெருதான் சிறையனான் தவன் என்ன பிரம்மன் என்ன இவ்வளவுதான் சகஸ்திர கோடி யுகங்கள் தபஸ் பண்றாரு. அவனுக்கு கூட அப்ப கூட மோட்சம் வரல, பட்டங்கள் தான் வருது. இந்த பிரபந்தனுக்கு உடனே போய் மோட்சம் வரல. அவ பாத்திரிச்சு வெண்ணிகை நிற்பனர் நம்ம எல்லாம் என்ன பிரபந்தி பண்ணலையே பகவானை குறித்து சரணாகி பண்ணலையே அப்படின்னு வெக்கப்படுறாளாம் பிரம்மர் வந்து ஆழ்வார் அனுபவம். விண்ணுலா வியப்ப வந்து அப்படிப்பட்ட கருணையாக வந்தான் பகவான். ஆணைக்கன்று மனுஷன் மிருகன் பார்த்தானா நம்ம மிருகத்துக்கு சரணாகி பண்ண உடனே உடனே காப்பாற்ற எதேந்த ஆழ்வார்னு ஆணைக்கு அன்று யானைக்கு நீ மோட்சம் கொடுக்குறியே பிரம்மர் வந்து எல்லாம் மோட்சம் போல பட்சத்துல இருக்காவா பெரிய சிறந்த பட்சத்துல இருக்கா பிரபண்ணம் போயிட்டாக மோட்சத்துக்கு ஆனை கன்று அருளையிருந்த கண்ணரா அப்பேற்பட்ட கிருபை உள்ள கண்ணு உள்ளவன் ஒன்னுங்கோ கலைகளை கருதுமாறி ஒன்னதான் செயல்படும். அந்த வாழ விட்டுட்டு நீதான் பாலன சாமர்த்தியம் சொல்றதான் பத்மாகாந்தம் பரகிதவதியும் பாலனே அனன்யதாத்தியே பிரபத்தியுடைய மகாத்மம் காப்பாற்று ஓடி வரான். அவங்க பெருமாளே அகான விஷ்ணு காப்பாற்றவன் அர்த்தம். ரக்ஷனே அகானாலே பெருமாள், அகானாலே காப்பாற்றவன். அப்ப எல்லாரையும் மோட்சம் போடணும் போகலவன் தந்தை போக மாட்டான். கர்மாக்கள் தேய்க்கிறவன் கர்மாக்களை நீதான் தேய்க்கணும் பார்த்துறவன் எவ்வளவு இறங்கி அவங்களுக்கு ஏழை பண்ணா திருமாவிருந்தாலும் ஆச்சரியப்படுற மாதிரி வந்து மோஷன் கொடுத்துடும். அப்படிப்பட்டவா இது ஒரு சகத்தான் எவ்வளவு வியக்கிறான் மோட்சம் கொடுக்கலையா? பகவான் எல்லாருக்கும் பொது தானே, தேவனா தேவதானம் தெய்வதானம் அசுரனா தானவானான் தேனர் ராட்சச அரசுக்கும் பெருமாள் தான் கட்டி அவன் தான் தலைவன் அவன் தான் அதிதெய்வதை. அப்ப எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. அது சொல்லுது பாபத்தை யார் கலையிறது? லக்ஷ்மியா தேசிகேஷா தேவியா அகாருண்ய ரூபயம் இந்திரியங்களை அடக்கி கொண்டு போறவன் பகவான். அந்த ரிஷிகேஷஹா லக்ஷ்மியாசகன் அவன் யாரோட இருக்கான்? லக்ஷ்மியோட இருக்கான். லட்சுமிநாசக தேவியா லட்சுமிநாசக பல பல பிரகாசிக்கக்கூடிய குணங்களாலும் விபரங்களாலும் திருமணியாலும் திரண்டவர் நாம் ஹரிணியும் பிரகாசிக்கக்கூடியவன் லட்சுமியா தேவியா தேவியோட என்ன மாதிரி தேவி? காருண்ய ரூபையா தேவியா லட்சுமியாலும் கருணையே வடிவெடுத்த ரூபமாக இருக்கும் லட்சுமியோட சக அந்த ஹிரிகேசன் தான் பிரகாசிக்கப்படுறான். எப்படி அவன் தான் லட்சுமிநாதன் தான் காப்பாத்திரவன்னு எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்கள்லையும் வேதாசாஸ்திரம் பரநாசி நதைவம் கேசவாத்பரம் சொல்லப்படி சர்வ சித்தாந்தே எல்லா சாஸ்திரம் அறவே முடியுது. பகவான் தான் ரக்ஷகன் சொல்லியாச்சு. வேதாந்தே அபி இன்னும் வசந்த வேதத்தை விட அப்புறம் என்ன ஆகும்? அபிசந்தான பிரசித்தம் வேதம் வேதத்துடைய முடிவான உபனிஷத் உபனிஷத் வேதங்கள் யாகம் மூலமா பெருமாள் ஆராதனை பண்றது அப்படியே சொல்றது. உபரிசத்து என்ன பண்றது? உப நீங்கள் பக்கத்துல பெருமாளுக்கிட்டே உபாசனை பண்ற விஷயத்துல ரக்ஷகா சர்வ சித்தாந்த வேதாந்த பிச்சை கீயத்தை வேதங்கள்ல வேதாந்தங்கள்ல ரொம்ப வசத்தியா பாடப்பட்டிருக்கு. இப்படிதான் சம்மிதை சொல்லுகிறது ஏகவாயன சம்மிதை லக்ஷ்மி தந்திரங்கள் அப்படின்ற பகவத்சா சொல்றது. ஆரணம் ரட்சிக்கிறதா கட்சியில அனன்யசாத்திய பாலனை பத்மாகாந்தம் பத்மாகாந்தம் வேற ஒன்றும் முடியாத போது பெருமாள் தான் காப்பாற்றும் நிலவரது இல்லையோ அது உணர்ந்தவன் பிரபன்னன் பெருமாள் உடனே தயவு கூட இருக்கார். பிராட்டி பூபிராட்டி நீலாபிராட்டி லட்சுமி பிராட்டிக்கு மேலே தயை இருக்காள். அதனால பெருமாள் காரணமே காட்டாரு தயை அரசாதேன் அதுதான் தயை இருக்கான். நிர்தேக கேட்டு தயா பாலனை சம்பதாம் சமாதாரே விபதாம் வினிவர்த்தினி சமத்தோ தட்சிதே கட்சி பொம்மினா புருஷோத்தமம் பெருமாளே எல்லாம் உயர்ந்த பதவி வரணுமா? நீதான் கதி உனக்கு லட்சணம் வரும். விபதாம் வினிவத்து ஆபத்துக்கெல்லாம் போகணுமா? அது நீதான் வரணும். ஆபத்து போக்குறது அவன் தான் கதி. வேற யாரும் காப்பாற்றுறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. மகாதேவன் தேவதேவன் நான் முகன் வேதத்தை எப்ப ஓதி நிகழ்வு பெரியதாண்டாவது ஒரு மாதிரி காப்பாற்ற முடியாது. சம்பத்தை கொடுக்க முடியாது. விபத்தை ஆபத்தை போக்க முடியாது. சமர்த்தோ புருஷோத்தமம் நீலா யாரும் காப்பாற்ற முடியாது. நகி பார சாமர்த்தியம் ஹிருதே சர்வேஸ்வரம் ஹரிம். அதனால பகவான் தான் காப்பாற்றியாகணும். நிர்கேட்டுவான் ஒன்றா பண்ணுவான். அந்த சோதர சொன்ன ஆக்யாம் உன்னுடைய ஆணையை எல்லாம் கேட்கறா. ஒரு நல்ல புண்ணியம் பண்ணிருக்கான். சாதி எதாவது தனம் வந்திருக்கு. வேலைக்காரர்கள் இருக்க ஆதிராத்திய சக்கரவர்த்தி பட்டெல்லாம் வருது. இதெல்லாம் ஒரு காலத்தை நிலைக்கணும்னா இது அற்பமான இது மோட்சமே ஆகமா இதெல்லாம் போயிடும். சொர்க்கமே போயிடும். பத்மாகாந்தம் பைரவதியும் பத்மாகாந்த பிராட்டுடைய நாதன் தெய்வடி நாதன் அந்த அவனுக்கு அனன்யசாத்தியனர் அனன்யசாத்தியன் இந்த பதத்தை போடுற ரகசியத்தை சாரத்தில் பரதமுனிய பரதமுனி நாட்டிய சாஸ்திரத்தை உண்டாக்கினவர் பாவம் ராகம் தாளம் அதனால சேர்த்து மூணு எழுத்து சேர்த்தாலே மூணு முதல் எழுத்து சாஸ்திரம் பரதநாட்டியம் பேரு அந்த நாட்டத்துக்கு பரதநாட்டியம் பேரு அதுல ஒவ்வொரு லட்சம் சொல்லி கத்துக்கொடுத்தார் அவர் எட்டு ஒன்பது விதமான ரசங்கள் அதெல்லாம் பாவத்தை எப்படி வச்சுக்கணும் அதெல்லாம் கத்துக்கொடுக்கிறது தானே சீர்கிச்சா கோபமா ரசம் வருமா காட்ட முடியாது சிங்காரம் பிரேமை ஹாஸ்யம் குரோதம் கோபம் வீரம் இதெல்லாம் எப்படி தீபத்தம் வெறுப்பு சீக்கிரம் இதெல்லாம் காமிக்கணும் பாவத்தில் அந்த பாவத்தை காமிக்கிறது என்ன சொல்ற இதுதான் கிடையாது காது வரும்போது ஒரு பாவத்தை சொல்ற மூஞ்சிய உடம்புலாம் எப்படி வச்சுக்கிறது தெரியுமா தனி சொல்ற அனன்யதாபியை சுவாபிஷ்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு பலன் திசை வரணும் அது நீதான் காப்பாது பல்ல எரிஞ்சு கெஞ்சின் காதல விழணும் அந்த பாவம் வரணும் மோட்சம் சொர்க்காதி எல்லாம் வேண்டாம் பெருமாறு எனக்கு வேற கெடி கிடையாது எனக்கு யோகங்கள் நான் பண்ண தெரியாதுன்னு புரிஞ்சு எழுந்தி எழிஞ்சி கீழே விழுந்து அப்படியே பாவத்தை காமிக்கிறது பாவம் அனன்யதாத்தியே பக்தி அல்லது பிரபத்தி ரெண்டு தவிர வேற உபாயங்களாலே பகவானை அடைய முடியாது அந்த பாவத்தை காட்டணுமா அனன்யதாத்தியே சுவாபிஷ்டே மற்ற ஒண்ணும் உபாயமாகாது வழி கிடையாது நீதான் கதி போங்கிட்டு ஆனா வரணும் வசதியான போங்கிட்டு வர்றது எப்படி வேற உபாயம் கிடையாதுன்னு எப்படி உயிரான ஒருத்தன் அந்த பாவம் அனன்யதாத்தியே ஆனால் சாராவிஜா இந்த சரணாகதி சாஸ்திரத்தை தெரிஞ்சவான் முன்னோர்கள் தெரிஞ்சு உபதேசம் பண்றார் நமக்கும் பகவானுடைய சிவசம்மான் பரிசஞ்ச மாமேகம் சரணம் பஜ அகம்பா சுபபாபிபியா கசீர் கீதர் உபாசனங்கள்லாம் உபதேசம் பண்ணிட்டு 15 அத்தியாயத்தை முடிச்சே இந்த உபாயங்கள்லாம் உன்னால பண்ண முடியாதுன்னு தெரியுது பயப்படுறான் முகத்தை பார்த்தா அர்ஜுன் ஐயோ இதெல்லாம் பண்ணணுமா கவலைப்படாது சர்வ தர்மான் பரித்தஞ்ச எத்தனையோ உபாசனம் பண்ணணும் அது பல தர்மங்கள் 38 முக்கியமான வித்தியோட உபகத்துல அது அதுக்கு நியமங்களா சொல்றது அதெல்லாம் முடியாது அது ஒரு தர்மத்துல முடியாது அப்படியே மரணம் வந்ததுன்னா அந்த தர்மத்தை தொடரணும் வேற வழி கிடையாது ஆனா ஆசை மோட்சம் பண்ணணும் அப்புறம் இந்த பக்தி யோகம்லாம் பண்ற போது தப்புகள் நிறைய வரும் அதுக்கு பிராயசத்தை பண்ணணும் பிராயசத்துக்கு ஒரு பிராயசத்தை பண்ணணும் இதெல்லாம் முடியாது அதனால பக்தி யோகம்ன்ற நீ உன்னால முடியாது ஞானம் கிடையாது சக்தி கிடையாது குருவி செல்ல பரங்காய வைக்கிற மாதிரி குருவி பரங்காய தாளுமா பக்தி யோகம் பண்ண முடியாது இதனால சிறதம்மான் பரித்தஞ்ச மாம் ஏக்கம் என் மீதி சரணாதி பண்ணு அதான் இங்க சொல்ற சாரா அபிஜாக பெரியவார்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நாசவனை உள்ளிட்ட ராமாவது தேசிய வரைக்கும் ஆச்சாரியர்கள் தான் பண்ணான் பக்தி யோகம் பண்ண முடிஞ்சா கூட பாதியை உருந்துருவார் பேர முடியாது ஒன்னாலே பாவம் தான் நேரும் எவ்வளவு பாவத்தை பிராயசம் பண்ண முடியும் பகவான் சுலபமா உபாசனை விட்டுடும் எல்லாத்தையும் விட்டுடுன்னா அனுஷ்டானங்களை விட்டுடும் அர்த்தம் இல்லை வேதத்தை விட்டு அனுஷ்டானங்கள அர்த்தம் கிடையாது வித்தியை வித்திய அனுஷ்டானம் விட்டுடுவார் பல விதமான பாபங்கள் நேரும் பிராயசத்தை பண்ணவே முடியாது ஒன்னாலே பிராயசத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கும் சாந்தாயணம் சப்தம் இப்படி ராஜாபத்தியம் அதெல்லாம் பண்ண முடியாது அதிலும் பண்ண முடியாதுன்னு சொல்லி உபாசனம் பண்ண முடியாது உபாசி அங்கங்கள் பண்ண முடியாது நேரில் பாபங்களுக்கு பாய்ச்சல் பண்ண முடியாது விட்டு விடுவார் எப்ப கதை தேரப்படும் மாமியேகம் சரணம் வக என்னையே சரணமாக 10 ஏ பாலனே நான் தான் காப்பாற்றுவன் அனன்யசாதி உன்னால முடியாது வேற உபாயத்தால பண்ணி மீட முடியாது சரணம் வக சரணாகி பண்ணு அதனால உன்னால மற்றதெல்லாம் பண்ணி பாபத்தை தீர்க்க முடியாது எந்த தேவன் தீர்க்கிறது உனக்கு ஆட்சி மோட்சம் பகவான் சொல்ற அகந்தா சர்வ பாபேபியா நீ எங்கிட்ட சொன்னேன் ருத்ர பெருமான் ஒண்ணும் பண்ண முடியாது அவெல்லாம் பண்ண முடியாது எழுத்தக்கூடியா மருந்த தெரியாத மோட்சம் போட்டு எங்கிட்ட பண்ணியானா நான் தான் பாபம் பண்றேன்னு நான் எல்லா பாபத்தையும் பகவான் ராமன் சொன்ன மாதிரி பண்ண பாவம் பண்ண போற பாவம் சொல்லியே பண்ற பாவம் எல்லா பாவம் நான் போட்டேன் வாக்கு போட்டிருக்கேன் டீலியில அகம்பா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மோக்ஷதா அதான் தேசியில சொல்ற பாலனே அனன்யதாத்யே அதுதான் பெரியவர்கள் உபாசனம் பண்ணார் நம்மளுக்கு பக்தியோகம் பண்ண முடியாதா தொடர்ச்சியா பண்ணார் ஒன்னழித்து அவர்ந்து புகுந்து சரணாதி பண்றார் நாலாம் பத்துல சாராவிக்யா நாதுமணிகள் அதெல்லாம் யோகத்தை ரொம்ப நிபுணர் சரணாதி பண்ணார் அவலந்தா சரணாதி பண்ணார் ராமதா சரணாதி பண்ணார் சாராவிக்யா உயர்ந்த விஷயம் தெரிஞ்சவா பாலனே அனன்யதாத்யே வேறு வழி கையாயிருந்த போது பகவதி தான் கை கொண்டார்கள் சம்சயம் தே தயேத்வாம் முடிக்கிறார் அது பண்ற போது பெருமாள் படுறதுக்கு உங்ககிட்ட வரா, ஏன்னா பெருமாள் ஏற்றுகிறார் இல்லையோ. அதனாலே பிரபத்தி பண்றவாள் ஒன்னு தயை லட்சியம் லட்சுமி பண்றா, அவளே சந்தோஷப்படுற உங்ககிட்ட தயை கட்டு சரணாகி பண்றா. இப்ப சக்தியா சொல்ற அப்படி இந்த சோகத்துல சாராபிஜாக விஷயம் தெரிஞ்ச முன்னோர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் தயையை முன்னிட்டு சரணாகி பண்றார். அனன்யசாத்யே ஆகாங்கிறதுல வைகுண்டத்துல மற்ற குணங்கள்லாம் இருக்கட்டும், இந்த சௌசீரியம் சௌலபியம் இதெல்லாம் வைகுண்டத்துக்கு ஒத்தாசி பண்ணாரு. அங்க எல்லாரும் நல்லவாதான், எல்லாரும் ஞானம் வந்தா பகவான் மாதிரி எல்லாருக்கும் அவருக்குமே சௌசீரியம் குணம் ஒத்தாசை பண்ணாரு. அவர் வேண்டியது இல்லை, பெருமாள் கிட்ட கடைசி போட்டானே இந்த லோக பெருமாளுக்கு தான் சௌசீரியம் பெருமாள் கிட்ட அண்ட தகுந்தவன்ற குணம் இருக்கும். போக முடியுமா? பசுமாடு கோபியர்கள்லாம் ஆண்டினான் கிருஷ்ணன் கிருஷ்ணமுதிர மஞ்சள் தேய்ச்சாங்க வேடிக்கையா அவ்வளவு சொல்லுவான். கல்லு கடிகளின் குனி அப்படின்னு சொல்லி கோபிகள்லாம் கிருஷ்ணன் யாரும் தீர்த்தம் வர போது அவன் முதுகில் மஞ்சள் தேய்ச்சாலும் அவன் சௌரஜி எப்பேற்பட்டு வரும் பரம வைகுண்டநாதன். அப்போ சௌசீல்யம்ன்ற குணம் இருக்கு. சௌசீல்ய குணம் ரொம்ப உயர்ந்த குணத்தோட இருக்குவா, பெரிய தனம் பிரபு, ஒரு சாதாரண கந்த வீழ்ச்சி உள்ள பிச்சைக்காரனோட பையனா எப்படி இருக்கும், பழிவானா பரா திருமண பழகுவான். சௌசீல்யம் சௌலபியம் கிட்டே போக முடியாது. கிருஷ்ணாதாரத்த சௌரபியம் அதிகம், ராமாவதாரத்துல காட்டுல வந்தாட்டு குரங்கு கூட குரங்கு எல்லாம் கிட்ட போய் வந்தது அவன் சுக்ரீவன் கிட்ட வந்தான் அவ்வளவு பண்ணாரோ இல்லையோ, அவ்வளவு கோபம். இதே ராமன் அரண்மனை இருந்தாலே கிட்ட போக முடியுமா? ஒரு குரங்கு உள்ள வாங்க முடியுமா? கத்திரினாகும்போது ராஜாவாகும்போது ராமனை யாரும் உள்ள கூட பார்க்க முடியாது. காட்டுக்கு வந்தா கௌரவம், கிருஷ்ணன் எப்பவுமே கௌரவிக்கிறார் தான். சௌசீல்யம் சௌரபியம் அந்த தயின்றது இந்த லோகத்தை வந்து அதற்காக உயர்ந்து தயி விராட்டி சொல்றா அவரை காப்பாத்திரம் முடியாது திருமணம் பூமி தேவி காப்பாத்திரம் இவர்களும் குணங்கள் அள்ளிவாரர் போக மயக்குகள் எவ்வளவு மயக்கி பார்க்கா அவெல்லாம் அதற்காக உயர்ந்து தயகினவன பிரமாணம் காமிச்சு நீ தான் சொல்லுங்க இவரை காப்பாற்ற சொன்னி பிராட்டி எல்லாம் கூட சந்தோஷப்படலாம் தயகளை விருந்தை பார்த்து நம்மளுக்காக ரொம்ப வல்லபியமா இருக்கா. 42வது ஸ்லோகம் பிராஜாபத்ய பிரபதி விபவம் பிரேட்சபரியாக துக்கம் ஜென்மாக்காங்கீரபாங்கிரையாதேவியே நீ பெருமாளோட ஆலங்கனம் பண்ணிட்டு இருக்க லட்சுமி நாராயணன் மாதிரி எங்களுக்கு பெருமாள் அவசரப்படுறாரு. ராஜாபத்திய பிரதிபிபவம் பிரம்மருந்தான பாகவத புராணங்கள்லாம் பார்ப்போம். ஆனா பிரேட்சிய பரியாய துக்கம் இந்திர லோகமாலும் அப்பிரிவு வேண்டேன்னார். பிரயோகம் அங்கே அவசரப்படுறானவன் இன்னும் இன்னொரு அர்த்தம் இந்திர லோகம் மோட்சமே வேண்டானார் வைகுண்ட வாசேவி. இந்த சோக சொல்லும் போது இந்திய லோகம்னா சொர்க்க லோகம், அவளை அவசரப்படுற சொர்க்கலோகத்தில் இருந்தா கூட அவளை என்ன பண்றா? ஆஹா, திருமலையில எம்பெருமான் தயாநாதனா இருக்கான, அவனை சேவிச்சுதான் நம்ம நல்ல கறி கழிச்சிருக்குமே. பிரம்மாவுக்கான என்ன பிரயோஜனம், சுக்ரன் உட்கான என்ன பிரயோஜனம், கஷணமாவது திருமலையில இருக்க மாட்டோமான்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். எப்படியாவது இருக்கலாம் ஜென்மா காங்கன்னு பிரம்மருத்தாதி எல்லாம் கூட ஆஹா திருமலையில் நம்ம ஜென்மம் கிடைக்காதா? தஸ்துஷாம் சக்குஷாம் வா, உயிருள்ள பொருள் உயிரில்லாதவர்கள் எப்படியானா திருமலையில் நமக்கு ஜென்மம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறேன். குலசேகரவாசன ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம். குருகாய் பிறப்பேனே ஒன்பது பாசுரங்கள்ல திருமலையில வாசத்தை விரும்புற சாவர் ஜங்கமம் சாவரம் அசையம் அசையம் பொருள் அசையா பொருளாக இருந்தா போறோம். நாலு விதம் அசையும் போல சொல்றார், குருகாய் பிறப்பேனே திருமலையிலே, மீனாய் பிறப்பேனே, நெறியாய் நிற்பேனேன்னு ஒரு மூணு விதமான ஸ்தாவரங்கள், இல்லாது எங்கமங்கள் அசையும் போல சொன்னார். ஸ்தாவரங்கள் அசையா போல இருக்க மாட்டான், திருமலையிலே வெட்டில் பிடிப்பேன் ஒரு அர்ச்சகனாக இருந்து வெட்டிலா இருக்க மாட்டான், செண்பகமா இருக்க மாட்டான், செண்பகமரமாக ஒரு கம்பகமா கம்பமா இருக்க மாட்டான். இப்படி ஒவ்வொன்றாக மீனா இருப்பதான் சொன்ன மாதிரி படியா இருந்து ஒரு அசேத்தனமாக படியாவோட இருப்பானே, பவளாய் காண்பேனே, அப்படி காடாரமாக இருப்பானே சொல்லி, அப்படிதான் அசையா பொருளாவோ அசையும் பொருளாவோ திருமலைகள் வாசம் இருக்காதானே ஏங்கிறா. துக்கத்தில் அனுபவிச்ச பிரஜாபதி என்ற பிரம்மாவோ ருத்ரனோ என்மா காங்கண் எகுடாம் பிரஸ்துடாம் அசானாம் பெருமாள் வந்து அறிவுதான் கிடைக்காது. பிரபந்தம் ஒன்றும் வேண்டாம்டா, ஒண்ணுமே வேண்டாம்டா, பெருமாள் மட்டும் எல்லாம் தரார். அதுவே அவளே உற்றுமாறார் அவன். ஆரோக்கியம் இந்திரியம் ஔர்பண்யம் ஐஸ்வர்யம் சத்துசாலிதான் வியோகா பாந்தவே ஆயுள் கெந்தது மனுஷன் கஷ்டம் வராதா, பறவை கஷ்டம் வரும், ரோகம் வந்துடும், இந்திரிய சக்தி குறையும், ஐஸ்வர்யம் வந்து போயிடும், சத்துருலாம் இருப்பா, இவ்வளவு பந்துக்குள்ளே வியோகம் வரும் மரணாதிகளாலே, ஆயுஷ் குறையும், இதெல்லாம் பகவான் அதெல்லாம் தரானவர்கள். பிரபஞ்சம் எவனையும் எல்லாத்தையும் தரான், ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆனந்தமா தரான் பகவான். அதனால நமக்கு அதெல்லாம வேணும். பத்யப்பயானாம் ஐஸ்வர்யம் பசுநாமே அகம் கதம்போ பூயாசம் யமுனா தட்டே. பத்யப்பயான ஐஸ்வர்யம் வேண்டான் ரிஷிகள்லாம் கேட்கிறா கிருஷ்ணாவதாரத்துல. கிருஷ்ணாவதாரத்துல நம்ம இருக்கணுமே, அதுவரை பிரம்மப்பட்டவோடு நாங்க கேட்கல. பத்யப்பயானாம் ஐஸ்வர்யம் வேண்டாம், பசுநாம் வா பதி, பசுபதி என்ற ருத்ரப்பட்டம் வேண்டாம், பிரதிகதி பதி என்ற பிரஜாபதி என்ற பிரம்மப்பட்டம் வேண்டாம். கதம்போ பூயாசம் காரியமர்த்தனம் போது விஷத்தை கக்கினானே காரிய சர்ப்பவன் அடக்கிறதுக்காக பகவான் ஒரு கதம்ப மரத்தினரை ஏறி அந்த கடையில அந்த யவனக்கரையில ஒரு மடு கரையில நேரம் கதம மரத்தையே தொப்புள் குதிசான் பாம் அந்த காளியனுடைய படத்து மேல. அப்போ அந்த காளியன் படம் பாக்கியம் பெற்றது, அந்த பாக்கியம் கூட வேண்டாம் சசிகலா சொல்றான். அது ஏறி குதிக்கிறதுக்கு ஒரு மரத்து மேல ஏறுறாரு, அந்த கதம மரமா இருக்க மாட்டான், அதன் கதம்போ பூயாசம் கொந்த மரமா இருக்க மாட்டான், அது போரும் பிராஜாபத்திய மட்டும் வேண்டாம். சவாஸ்மீதி அப்படின்னு பகவானே சொல்லிட்டாரு, நம்மள விடமாட்டான் பெருமாள்தான் கதி, அது கதம்ப மரமோ புல்லோ எதுவாகத்தான் பகவானுக்கு அட்டி இருக்கணும், அவனை சேர்ந்தாகணும் பகவான் கொண்டு போயிடுவான். அயோத்தியில் அப்படிதான் வாழும் சராதரமெல்லாம் நற்பாலு குளித்தன் அயோத்தியில பிறந்த வியாதியமே வச்சு எல்லாரையும் இந்த சாந்தாமி லோகத்தக்கூடிய அந்த லோகத்துக்கு அழைக்க போயிட்டான். நான்முகனால் பெற்ற நாட்டுலி அவளுக்கு இந்த பூலோகம் புரித லோகம்லாம் வேண்டாங்க, அப்படி பெருமாள் சம்பந்தம் இருக்கணும். அது ஏன்னா அது சொல்லி தான் சொன்ன செய்து காட்டினான். யுத்த காண்டத்தில் யுத்தத்தில் தெரிவா ராவண சுவாமி ராவணே வந்தாலும் சரணாய வேணாம் மன்னிச்சிருவேன், சிறுதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாத்திரை ஒரு தடவை உன்னை சேர்ந்தவன் சொல்லிட்டா போறோம், நான் அவனை காப்பாற்றுவேன் சர்வ பாபே பிஹான்னு. அதனால யார்கிட்ட வந்தாலும் அந்த பயத்தை நான் போட்டுவேனாவே. அதே மாதிரி தன்னை சேர்ந்த ஜனங்கள் அயோத்தியன்னா புல் பூண்டு மொத்தம் அயோத்தியை வந்து அத்தனை ஆகி போயிட்டாரு, சொன்னபடி செய்தான். அப்படிப்பட்டவன் திருமால தொடர்புடையாக சொல்றார், மேம்பொருள் போக விட்டு அதனால பிராஜாபத்தியம் ரௌத்ரபட்டம் இதெல்லாம் வேண்டாம். அழுவா சொல்றார் மேம்பொருள் இதுக்கு வேண்டாம், இதர புருஷார்த்தங்கள் தர்மார்த்த காம மோட்சம், மோட்சம் தவிர இதர மூணு தர்மார்த்த காமங்கள் வேண்டாம். மேம்பொருள் போக விட்டு மெய்மெய் மிக உடம்பு இதெல்லாம் எதுக்கு அழியக்கூடியது. தத்துவமான பகவான் நித்தியமான பகவான் சத்தியமான பகவான் சத்தியம் பேர் உனக்கு மெய்மையை மிக உணர்ந்து உயர்ந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு ஆம் பதி அறிந்து கொண்டு உபாயத்தை தெரிஞ்சினேனா, அதாவது பக்தியோ பிரபத்தியோ நீதான் காப்பாற்ற உபாயத்தை தெரிஞ்சுண்டு ஐம்புலர்கள் அடக்கி இதர புருஷார்த்தங்கள்லாம் விட்டு இந்திரியங்களை அடக்கி பெருவால் தான் கதி. அகங்காரம் மரபும் மமக்காரம் கூடாது, காம்பர தலைகிரைத்து தலை மொட்டடிக்கிறது அர்த்தம். எது ஒரு பெருமாண்ட போய் மொட்டடிக்கும், மொட்டடிக்க கூடாது சாஸ்திரம் உபனியானாக்கா, என்ன பிரார்த்தனை பண்ணி மொட்டடிக்கிறது என்ன காரணம் நமக்கு எந்து மயில் கூட கேசம் கூட எந்த இல்ல, மொத்தம் நீ தான் காமிக்கு மொட்டடிக்கிறான். காம்பர சிறை அகம் கிடையாது, நானே கிடைத்த நான் அகம்ற தான் நான் கர்வம் கூடாது, என்னது அகம் அதான் கூடாது. உன் கிடைத்தலை இருந்து எல்லாத்தையும் அகங்கார உபகாரம் விட்டுட்டு உன்னுடைய வாசல்ல எங்க இருந்தா போறோம், வாடும் சோம்பரை உகத்தி இப்படி இருந்துட்டோம்னா இவாடுதான் பெருமாள் ரொம்ப பிடிக்குமா, நான் பக்தி பண்ணிட்டு வரேன் உபவாசம் பண்ணிட்டு வரேன்னா பண்ணிட்டு வா அப்புறம் பார்க்கலாம் பார்த்துட்டே இருப்பார். எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, நீ தான் கெடிய வருவாள் ரொம்ப சந்தோஷம், என்னையே நெஞ்சில் வந்தானே நான் சொல்லலாம் கேட்டு. வாடும் சோம்பரை உகத்தி போலும் பிரபன்னன் சோம்பரன் வேற எந்த உபாயத்து போகாது, நீ தான் கெடி ரொம்ப கூப்பிடத்தானே சொல்லி கூப்பிட ரங்கநாதனே. அதனால சரணாகதிக்கான வசதி தத்துவம் கிடையாது, நாகந்து சரணஸ்தத்து கலாம் கோட்டி தமி அப்படின்னு ரகசியத்தை கோடு எடுக்கிறார் தோழிக்கும். நாகன் சரணாகதி பண்றானே அவனுடைய கோட்டி ஒரு பங்கு கூட வேறு யாரும் இணையாக மாட்டாள். அதனால பரிஸ்வங்க யார் காரணம் தயை பெருமாள் தயை என்று வளர்த்தாலே எல்லாரும் ஏற்றுக்கிறான் பாபியை கூட. அதே மாதிரி இந்த தொத் பரிஸ்வங்க தன்யை நீ பெருமாளையும் தனுஷ்வங்கோடைய அணைச்சுக்கிற பிரபலையும் அணைச்சுக்கிறப்பார் பரிஸ்வங்க தன்யை அப்படி க்ஷணமபி தயே க்ஷணம் கூட அவளை வாட உறுதல நீ க்ஷணமபி தயே அப்படி சொன்னார். அனாவத்தை சப்த அனாவத்தை சப்தோ க்ஷணம் கூட பெருமாள் ஜீவனை விடாத பண்ணிடுற நீ மோட்சம் போயிட்டு விடமாட்டேன்ட்டு உபாசம் பண்ணி பிரபன்னம் பண்ணி இந்த வித்தியை உபாசம் பண்ணாக்கா பிரபத்தி ஒரு வித்தை தான், கடைசியில் என்ன மோட்சம் போறான் கடைசியில் பாஷை என்ன முடிக்கிறது அனாவத்தை சப்தா அனாவத்தை சப்தாவது முடிக்கிறது, ஆபத்தி கிடையாது ஜன மரணம் வரதே கிடையாது. அதனால கதாவது ஆபத்தை செட்டின்னு பகவான் சொல்றார், ஒரு சமயம் கூட அவன் விடமாட்டேன் மோட்சம் போயிட்டு வரேன் விடமாட்டேன் பகவான், ஏன் கதாவது ஆபத்தை செதி விடவே மாட்டார். இந்த பரம புருஷ சத்து சங்கல் பகவான் பாஷத்தை முடிக்கிறார், பெருமாள் பரம புருஷன் அவன் சத்து சங்கல்பன் சொன்னத்தை மீற மாட்டான், உபாசம்னா மோட்சம் பிரபந்தம்னா மோட்சம் சொல்லிருக்கானே தவாஸ்மின் யாருக்கே அகந்த்வாசமாவுக்கு மோட்ச இஷ்டான்னு சொன்னாரே அது மூலம் அவன் செய்தான். இதனால பரமபுருஷன் சத்திய சங்கல்பன் சொன்னத்தை செய்பவன் அத்தியர்த்த பிரியம் ரொம்ப ஞானியை பார்க்கான். ஞானி எப்பேற்பட்டவன் நாலு விதமான பக்த சொன்னார்கள் ஞாசு அர்த்தாத்தி ஆர்த்தா பெருமாள்கிட்டே இதெல்லாம் யாத்திரிக்கிறவன் ஒண்ணுமே வாண்டான்னு யாருக்கு ரொம்ப ஞானி, அப்ப இவன் ஞானி தான் மோட்சம் போக முடியும், அவன் ரொம்ப ரொம்ப பிரியமான் பெருமாளுக்கு அத்தியர்த்த பிரியம் ஞானிதம் தத்வா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பிரபன்னம் எனக்கு கிடைச்சானே சொல்லி அவன் பிணிகளுக்கும் போக விட்டான் ஆழ்வார். கொஞ்சம் போயிட்டு வரேன் சொன்னா கூட எல்லாம் விட முடியாது பகவான் மோட்சம் பண்ண விடமாட்டேன். அதனாலே பெரியாழ்வார் சீனால் செறிந்தேறிய மேல் செற்றிலேறி குழம்பிருந்து எங்கும் ஈனால் அடிப்புண்டு மயங்கி எல்லை வாய்ச் சென்று சேருவதன் முன்னம் வாயினால் நமோநாரணா என்று மத்தகத்திலை கைரூப்பி போயினால் இத்திசைக்கு என்றும் பிணக்கொழுக்கிலும் பிணை கொழுக்கிலும் போக விட்டாரே இத்திசைக்கு மறுபடியும் பதிவிழ போயிட்டு வரேன் சொல்ல புறப்பட்டு விடமாட்டார். பிணை கொழுக்கில் ஏதாவது நான் ஏதாவது செக்யூரிட்டி வச்சு போடுறேன்னா கூட ஒன்னும் விடமாட்டேன்ற ஏற்கனவே சமூகத்தில் சொன்ன மாதிரி தான் ஞானம் தந்தா கதாய் ஆபத்தே சரி எதுக்கு எப்பாவது ஒரு ஞானம் வந்து பிரபத்தி பண்ணியானா போரும் மோட்சம் கொடுத்துட்டு உன்னை விடவே மாட்டான் பகவான். சீனால் சிறிந்தேறி கொஞ்சம் வருவான் ஆசை போகுமா அப்புறம் போறான் அப்புறம் போறான் அப்புறம் போறான் நினைச்சே இருப்பான். தாயே தந்து என்றும் தாய்மை கலை பக்கம் சம்சாரத்திலேயே ஒரு மோகம் மரணம் வந்துருத்து எவ்வளவு ஆசை போகலையே அவருக்கு வயசாகிருக்கு உடம்பெல்லாம் புண்ணு வருது சீ வருது சீனால் சிறிந்தேறிய புண்மேல் புண்ணு வந்துருது செட்டலேறி அசி எல்லாம் வந்து நான் குழம்பிட்டு இருக்கான் ரொம்ப ஆபாசமா சொல்ல அப்ப கூட ஒரு புத்தி வராது அந்த சீ புண்ணுல ஈமைக்கிறது ஈமைக்கிறது அரிக்குது ஈயினால் அரிப்புண்டும் மயங்கி சரி மயங்கி படிக்க மாட்டான் தசை வருது அப்போது பரிதாசம் இல்லாமல் பண்ண மாட்டான் வயது பண்ணிட்டாக்கா செல்லவா சென்று சேருவதன் முன்னும் வாயினால் வாயார நமோனமாக நாராயணாக சொல்ல மாட்டியா சொல்லி சரணாகதி பண்ண மாட்டியா வாயினால் நமோ நாராயணா என்று தன் பின்ன நாராயணன் அஜாமணன் கூட்டான் சாகர சமயத்துல நாராயணா அடுத்து கூட்டம் பிள்ளையே பெருமாளுடைய பாரிசுதால் பெருமாளுடைய கைக்கு வராட வந்துட்டார் மோட்சம் ஆசையும் போட்டு வாயினால் நமோ நாராயணா என்று மத்த எத்தடை கைகூப்பி போயினால் அப்பா போனா அப்படி போயிட்டேன்னா அந்த சமயத்திலேயாவது உயிர்கள் கொண்டு பிரன்யாசம் பண்ணியான போது பண்ணிட்டான்னா அந்த செய்தியா பிணை குலைக்கலும் போக விட்டார், போகவே விடமாட்டார் பகவான். அதனால பவனே அஸ்து கீட ஜென்மமேன்னு ஆளவதாக சொல்றாரு. புழு பூச்சியா வந்தாலும் போறோம், ஒரு கஷேத்திரம் மகக்ஷேத்திரம் பாகவதா கஷேத்திரம் இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய பெரியவாள் ஆழ்வார்கள் ஆச்சார்கள் அதான் ஆசைப்படுறார். சிரஞ்சீவி வைதேகி வெளிவான் மாசம் தரிசதி நதிவேயம் கிணவி வினா தாம் அதிதேக்ஷணாம் ராமாயணம் சொல்றார். எப்படி பிணைகள் சொல்வது, இந்த பக்தன் பிரபந்தனை கைவிட்டு போனாட்டு பகவான் செக்யூரிட்டி வச்சாவோட அனுப்ப மாட்டேன். அவ்வளவு பையன் சீதை அசோகத்தில் இருக்கான், அனுமான் போய் தூது போறார், கனையாயிலாம் வாங்கிட்டு வர்றார், கனையாயி கொடுத்து ராக்கடியெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அப்போ நீ ராமன் சொல்லி அனுப்புறார், இப்படி இதில் சொல்ல அனுமான் சொல்ற அவருடைய நிலையை ஊர்துவாம் மாதம் நதிவிஷ்டியே சொல்லி அமைச்சா செய்தார். ஒரு ஊர்துவம் மாசான் ஒரு மாதத்துக்கு மேலாம் பிராணவர்கமான ராமன் என்ன வந்து ஆகியும் போகிறேன்னா சொல்லு சீதை சொல்ற வாக்கியம் அதை சொல்ற அனுமான். அப்படியா சொன்னா மாதம் வரைக்கும் தெரிகிறாரா என்னை விட்டுட்டு, நான் அவளை விட்டு க்ஷணம் கூட தெரிய மாட்டேன் ராமன். நான் ஜீவே எம் க்ஷணம் அபிவினா அப்படி சீதை மைங்கண்ணி அவளை விட்டு தெரிவிக்க மாட்டேன். அவனை பார்த்ததே எப்படிப்பட்ட ராமன், எப்படிப்பட்ட ராமன், ராமனை பார்த்ததே இருப்பா அயோத்தி ஜனங்கள். தோல் கண்டா தோடே கண்டா புங்சாம் செத்ததிஷ்டா விஹாரணா புருஷாலாம் நம்ம ஃப்ரீயாக மாட்டோமா நம்ம அவ்வளவு அழகு உள்ளவன் ராமன். அப்படி ராமனை பார்க்காத இருக்கவா என்ன பிரயோஜனம், அந்த அழகை பார்த்ததே இருப்பாள். ராம பட்டாபிஷேகம் நாளெல்லாம் குறைச்சாச்சு, ஆனா கைகையை வர வாங்கிட்டா ராமன் காட்டுக்கு போனோம்னு இது சுதந்திரம் மூலமாக சொல்லி அனுப்புற ராமன் ஆயுஷ்வா தசவன் நான் பேசணும்னு சொல்லி ஆயுஷ்வான்னு சொல்லி அனுப்புற. அப்போ வெளியில வர முதல் கெட்டு ரெண்டாம் கெட்டு அப்படி ஒவ்வொரு கட்ட ஒரு அந்த புறத்துல இருந்து ராமன் தன்னுடைய மாடியிலே வெளியில வர்றார். தகப்பனார் பார்க்கறதுக்காக சுதந்திரன் தேரோட காத்திருக்கார். ஜனங்கள்லாம் இந்த காலத்து ராஜாக்கள் எளிய ராஜாக்கள் வந்தா ஜனங்கள்லாம் நிற்பா, இப்பவே இருக்கிறார் அப்ப கேட்பாரு. அத பார்க்க அழகா ராமனை பார்க்க, ஆஹா நீ பாத்தியா சேவிச்சா ஒருத்தர் கேட்டுக்கிறான், நான் இப்பதான் ஒருவர்தான் பாத்தியா சில பேர், நான் பல வாக்கி பார்த்தேன் பார்த்ததே இல்லை சில பேர் பார்த்தது இல்லையா ராமனை, என்ன பாக்கியம் இழந்தவர் நீங்கள். வால்மீகி எழுதுறார், எஸ்ட ராமன் நவசியத்து எந்த ராமன் நவசதி, யார் ஒருத்தன் ராமனை பார்க்கலையோ அவன் நீங்க பாக்கட போற அவனா பார்த்துருக்கான எந்த ராமன் நவசதி. ரெண்டு பிரயோஜனம் இல்லை, ரெண்டு பேரும் ராமனை நீ பார்க்காட்டாலும் ராமன் உன்னை பார்க்காவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள எதுக்கு ஜென்மத்தவங்க வைவாங்க என்ன பாவம் பண்ணேன்னு அவ்வளவு இருந்து போலாம் ராமனை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சீதையை பார்க்கணும் ஒரு கிணம இருக்க மாட்டேன்னு சொன்ன பகவான் பிரபலன் விடமாட்டேன்னு என்பத்தன் கிணம் வாவி. எப்படி இருந்த பகவான் பக்தன் இவன் கிணம் வாவி வாசேவ சிந்தி எப்படி பகவான் நினைக்கிறாரோ அதான் கிணம் கூட பிரயோஜனம் இருக்கக்கூட மாட்டான் என்று சொல்லி இன்னைக்கு உபநாசத்தை இதோட முடிஞ்சுக்கிறேன். விசேஷத்துக்கள் நாளைக்கு சொல்றது தொடரலாம். 42 முடிஞ்சது. பிரதாக்க சிம்மா கல்யாண சிவதேவ் வேதாந்த உறவே நமகம்.